லவ் யூ லவ் யூ என்று நீ சொன்னாய், மெல்ல மெல்ல காதல நீ தந்தாய். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ஃபோன் அடிக்குது, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஹே, உன்ன பார்த்தது தூக்கமில்லை, லேட் நைட் படம் எல்லாம் பார்க்கவில்லை. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ஃபோன் அடிக்குது, ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஹே, ட்ரிங் ட்ரிங் ஃபோன் அடிக்குது தூக்கு மனசே காலி. நீ தனியாக ஃபீல் பண்ண சொல்லி வருவேன் நான்டி. ட்ரிங் ட்ரிங் ஃபோன் அடிக்குது தூக்கு மனசே காலி. நீ தனியாக ஃபீல் பண்ண சொல்லி வருவேன் நான்டி. ஆசையா வாழறேன் ஆழமா இப்ப பாக்குறேன், இது காதலா என்ன கேக்குறேன், கொஞ்சம் சொல்லி போவேண்டி. என்ன எனக்குதான் அப்ப புரியல, இப்ப புரிஞ்ச நாள் உன்ன பிரியதான் என்னால் முடியலடி. யாருக்கும் தெரியாததே உனக்கு மட்டும் சொல்லவா, நீதான் என் காதல் என்று கத்தி கத்தி சொல்லவாரு. யாருக்கும் புரியாததே உனக்கு மட்டும் சொல்லவா, I love you, I hate you, நம்ம ஒண்ணு ஒண்ணு. Love you என்று நீ சொன்னாய், மெல்ல மெல்ல காதல் நீ தந்தாய்.